ీతరంగమగనందినీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథపర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదుకాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగదోపుల త్రివేంకటముడయాన్ పారందొచ్చొన్నపరమొడయుల్ ஓர் வந்துதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு நிகமான் மகா தேசிகாய நமகா. சுவாமி தேசிகனோட ஒரு வார்த்தை நமக்கு அமையாதோ வானேரப்போ வளவும் வாழ்வு. அவர் ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே போதும் வானேறுகின்ற வாழ்வானது கிடைச்சிடும்னு சாய்க்கிறார் தனியன்லேயே. அதனால இப்ப சுவாமி தேசிகனுடைய தமிழ் திவ்ய சுக்தியான அமிர்தா சாதனையை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம், 38 வாசகனாலும் ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைந்தது. நேற்று உபன்யாசத்திலே அந்த விழா பெருமிடம் பாசுரம் மட்டும் நம்ம நேற்று அபியாசம் பண்ணோம். அதுல பெருமாள் பரம உபகாரம் எப்படி நமக்கெல்லாம் உபகாரம் பண்றான், தன்னுடைய தய என்ற குணத்தாலே பெருமான் எப்படி நமக்கு சகாயம் பண்றான்னு பார்த்தோம். அந்தமிலா பேரன்பை தளிக்கிறான், அறிவுடனே என்றும் நம்ம இதை காத்து ரட்சிக்கிறான். இங்கேயும் சரி அங்கேயும் சரி பெருமாள் புத்தியை கொடுக்கிறான். முன்ஜென்மாவிலே நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பு என்னும்படியாகவும் உலந்தான் அத்தனையும் பிறந்த இரந்தை தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமில்லேன் நல்லதோர் அறம் செய்துமில்லேன் சொல்லிட்டு கலியன் திருவாக்கள் சென்று எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமியும் தெரியேன் பாலகனாய் பல தீபங்கள் செய்து விட்டேன் பெரியனாயின பின் சிறக்கே உழைத்து அழையானே என்னும்படியாகவும் நம்முடைய முந்தை வினை நிறவழியில் ஒழுகாது பழைய வாசனை நம்ம மேலப்படாத ஆளுக்கு பெருமாள் நம்மளை காத்து ரட்சிக்கிறான். ஒரு ஆச்சாரியாட்ட கொண்டு பெருமாள் சேர்த்து உபகாரம் பண்றான். அதனை அதன் மூலமா நமக்கு மந்திரம் தெரியுது, மந்திரத்தின் வழி என்ன தெரியுது, மந்திரத்தின் அர்த்தம் என்ன தெரிஞ்சின்றோம். பெருமாள் காட்டி நம்மள ஒரு வழிப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி ராங் ரூட்ல போகலாம், பெருமாள் ரைட் ரூட்ல கொண்டு நம்மள எங்க வந்தா அவனுடைய திருவடி சாஸ்வதமான திருவடி அந்த பாதையை நமக்கு பிராப்தமாகுமோ அந்த ரூட்ல பெருமாள் கரெக்டா செலுத்துறான். அப்படிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள அந்த திருவடியிலே நம்ம சிறத கொண்டு வைக்கிறதுக்கு நம்முடைய ஆச்சாரியஸ்தானத்திலே சுவாமி அம்மாழ்வார் கலியுகத்தை பிரமாச்சாரியராய் அவதாரம் பண்ணி நமக்கு பேர் உபகாரம் பண்ணார்னு சொன்னோம். இதெல்லாம் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டதான விஷயம். ஒரு பதத்தை தேசிகன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனா கலியன் வந்து விரிச்சு சொன்ன சில விஷயங்கள் தேசிகன் ஒரு பதத்தால சொல்லிடுவார் இல்லையா. ஏன்னா முன்னிலையாம் தேசிகர் தான் முன்னே சேர்த்து பதம் போட்டார். அறிவுடனே என்றும் காத்தும் எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்கிறான். மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி இது ஒரு விதமான கலைதான். பெருமாள் வேற என்ன இந்த ஜீவாத்மா உபகாரம் பண்ற சுவாமி அப்படின்னு நான் கலியன் சாதிக்கிறேன். இன்னைக்கு பாசுரம் இன்னைக்கு பகல் 10 6வது உற்சவம் இன்னைக்கு பெரிய திருமணம் தொடக்கம். திருவட்டமயம் பாசுரம் செவிக்கும் போது சற்று இந்த பாசுரம் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னு கேட்டாங்க, கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கம் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து அப்படின்ற அந்த அட்டமயரத்தெம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்றான்னா, கலைகளும் வேதமும் நீதி நூலும் இந்த அந்தமிலா பேர் என்பதை தேசிகன் எல்லாம் ஒரு பதத்தை சொல்லிட்டு போயிட்டார். அது உள்ள ஆழ்ந்த கருத்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை தன் திருவுள்ளத்தை இருந்துட்டு நமக்கு ஒரு பாசனமா கொடுத்தார் சுவாமி தேசிகன். ஆழ்வார் அதை முன்னமே விரித்து சொல்லியிருக்கார், கலைகளும் வேதமும். கலைன்னு பகுவச்சனம் அந்த இடத்துல கலை எத்தனை சுவாமி இருக்கு, ஆய கலை 64 சொல்றோம். சில பேரை நம்ம நம்மளும் கூட இருக்கிறவாளே அவர் சகலகலா வல்லவர் சொல்றோம். அந்த பட்டம் இந்த மனுஷனுக்கு தகுமா? ஏதோ 4-5 வச்சிருந்துப்பார். ஏன்னா ஒரு உபன்யாசம் பண்ணுவார், ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசுவார், ஹிந்தி பேசுவார், சான்ஸ்கிரிட் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுவார், டென்னிஸ்ல அம்பையரா போவார். ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் ஒரு 5% 5% ஞானம் இருக்கும். அவர் சகலகலா வல்லவர், அல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது எல்லாத்துக்கும் சிறப்பாவர்கள் எல்லாத்தையும் 100% கொடுக்கக்கூடிய சக்தியானது நம்முடைய பெருமாள் இருக்கான். அவன் தான் 64 ஆயக்கலை 64க்கும் அதிபதியானவன், வாக்குமூர்த்தியாக இருக்கான். சங்கீதத்துல கொடிக்கட்டு பிறகு அவன் அனுகிரகம் என்றான். ஓட்ஸ் பாருங்க, எல்லாத்துக்கும் அவனுக்கும் தேவைப்படுறது எத்தனை விஷயங்கள். சயின்ஸ் இருக்கு எல்லாத்து, இப்ப எல்லாம் இதை பண்ண நாசால இதை விடுறேன் அதை விடுறேன்றான். வானசாஸ்திரம் எழுதி எப்ப ஆரியப்பட்ட எழுதுனது எப்ப பாருங்க, எவ்வளவு துல்லியமா எழுதி வச்சிருக்கான். ஒன்னு ஒண்ணு அவ போட்ட அந்த சம்மெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாக்கா இப்ப இருக்க சயின்ஸ் பிரகாரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்றான். அப்போ எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாம இருக்கும் போதே அவ பண்ணிருக்கா சுவாமி இல்லையா, இப்ப பண்றா. இதெல்லாம் யாரு இருந்தானா பெருமாள் அனுகிரகம் பண்றான் நமக்கு. இங்க யாரும் ஏத்திஸ்ட் கிடையாது அந்த குரூப்ல. பெருமாள் நம்பர் ஒன் மட்டும் தான் இந்த உபன்யாசம் ரசிக்கும், மற்றவாளு ரசிக்காது இல்லையா. அதனால பெருமாள் கொடுக்குறான் அவன் திருவடி கொடுக்கறது நமக்கு. கலைகளும் வேதமும் சொன்ன 64 கலை சதுர்வேதம் அப்படின்னு, சதுர்வேதம் இருக்கு, ருக்கேது சாமம், இதுல ஆயுர்வேதம் ஒண்ணு இருக்கு, தனுர்வேதம் ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களையும் பெருமாள் கொடுக்கிறான். கற்பமும் சொல் பொருள் தானும் சொல்லு கொடுக்கலாம் பெருமாள். நான் இப்போ ஆத்த பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, பேசும் என்ற நான் பேசுறேன் இல்லையா, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுவது என்பது பேசு ரெண்டு எழுத்து இருக்கு. பேசுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹீஸ் டாக்கிங் அர்த்தம் இல்லையா. அவர் கண்ணன் சுவாமி பேசுறேன்னா கண்ணன் சுவாமி டாக்கிங் டீச்சர் சொல்றோம் இல்லையா. இந்த பேசுறது என்பது இது பேசுவது என்பது பெயர் வச்சது யார் இருக்கு. இது டாக்கிங்னு சொல்லும்போது பேசுறதுக்கு டாக்கிங்னு பேர் வச்சது யாரு, தமிழ்ல பேசுறதுக்கு பேர் இது இது பேர் தான் பேசுறதுன்னு சொல்றதுக்கு யார் முடிவு பண்ண, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் யார் முடிவு பண்றா சொல்லுங்க இல்லையா. அப்போ இது எல்லாம் ஈஸ்வர நியமத்தால நடக்கிறது இல்லையா. இப்போ தயிர் இருக்கு, மாடு வந்து இப்ப பால் கொடுக்குறது, அது ஏன் பால்னு சொல்றேன் சார், நான் சாணின்னு சொல்றேன், சாணியை நான் பால்னு சொல்றேன். பரம்பரையா கந்த பரம்பரையாகவும் ஆச்சார வழியாகவும் சிஷ்டாச்சார வழியிலே வந்தது. இப்பசுனா இப்படிதான் இருக்கும், காலமாடுனா இப்படிதான் இருக்கும், அஸ்வம்னா இப்படிதான் இருக்கும், கஜம்னா இப்படிதான் இருக்கும் இல்லையா, அம்புனா இப்படிதான் இருக்கும் இல்லையா, வீச்சருவாள்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு பிராச்சீனமான வழக்கம் இருக்கு. இது யாரும் டிக்ஷனரினா இல்ல, உலகத்தை ஒத்துக்கொள்ளப்பட்டதான வஸ்து அப்படின்னா எப்பயோ ஈஸ்வரனாலே கொடுக்கப்பட்டிருக்கு. புனப்புனகா நம்மளால் நம் முன்ன ஊதாத வழி வந்திருக்கா. அப்போ அந்த வஸ்துக்கு உண்டான பெயரை கொடுப்பது யாரு சுவாமி, இல்லையா பெருமாள் தானே கொடுத்துருக்கார். அப்போ அப்போ கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் சொல்லு கொடுக்குறான், சொல்லுக்கு பொருளையும் கொடுக்குறான் பெருமாள் இல்லையா. வேதமாகி வேள்வியாக விண்ணினோடு மண்ணுமாயின் சொன்னார். வேதமா இருக்கான், வேள்வியான அஜ்ஜமா இருக்கான், விண்ணாவிருக்கான், மன்னாவம் பெருமாள் இருக்கான்னு சொன்னார் திருமேஷ்வரான் திருச்சந்திரத்துல. அப்படி கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற இலகளும் வானவர்க்கும் பிறக்கும். நமக்கு மட்டும் கொடுக்கல, மேல் லோகத்திற்கு எழுத்துசூரி கோட்டுக்கும் பெருமாள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான். அந்த நம்ம பாரு அற்பமான மனுஷாலையும் கொடுக்குற அங்க நித்தியபுத்த கைங்கிற பண்றவாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ற. பெருமாள் இடத்துல தாரதமியமே கிடையாது. விஸ்வசேனருக்கு நிறைய அனுகிரகம், இங்க பாசாதி கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சைக்காரனுக்கு கம்மியா அனுகிரகம் எதுவும் கிடையாது. அவனுடைய கர்மாவினாலே அவன் உட்காந்துருக்கான் இல்லையா. அவரு கர்ம அது ஒரு மாதிரி மாயான உலகத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ இது முன்னாடி எப்படிதான் பின்னாடி இருக்கணும்னு தெரியாது. அதுக்குள்ள பெருமாளை தேடி கிடி பிடிச்சி ஆச்சாரம் பிடிச்சி மெதுவாக்கு ஓடிடணும் பரம்பரத்துக்கு இல்லையா. ஜனக மகரிஷி ஜனகர் இந்த சீடியர் திருத்தகப்பனா திடீர்னு சொப்பனம் வந்ததற்கு தான் பிச்சைக்காரன் போற மாதிரி சொப்பனம் கண்டறான். திடீர் ஒரு நாள் ராஜாவா இருக்கான ஒரு பிச்சைக்காரன் ராஜாவார மாதிரி சொப்பனம் கண்டறான். இது என்ன சுவாமி அர்த்தம் தெரியலன்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. இது அர்த்தம் தெரியல, நிறைய ஞானிகள்கிட்ட கேட்டா யாரும் சரியா ஆன்சர் பண்ணல. அப்ப அஷ்டவக்கரன்னு ஒருத்தர் வந்த உடம்பு எட்டு விதமான கோணெல்லாம் இருக்கும், நல்ல மகா ஞானி. அவர் ஆன்சர் பண்ணறான், ஜனகா நீ நீ பார்த்தது மொத்தம் உண்மைதான், நீ இன்னைக்கு ராஜாவா இருக்கன்னு சொல்ற ரொம்ப பீத்திக்காத. எல்லாம் இது நீ ராஜாவா இருக்கிறதமா என் பிச்சைக்காரது மாயடா இந்த லோகம் பெருமாள் தான் சாஸ்வதம்னு சாய்த்தாராம். அப்போ எல்லாத்தையும் கொடுக்குறது பெருமாள் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா நம்ம. அதனால பெருமாள் அப்படி மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள். நீர்மை என்ற பதம் போட்டார் கலியன் அந்த இடத்துல. நீர்மையன்னா தயைன்னு அர்த்தம். நம்ம குடுக்கணும் அவளுக்கு என்ன சுவாமி அண்ண சுவாமி நேர்த்தி உட பிறந்தியா 10-40 வருஷம் வாழ்ந்தியா, எங்க ஒரு ஆக்சிடென்ட்ல போ இல்ல ஹார்ட் அட்டாக்ல போய் எத்தியா போ ஒழிச்சின்னு போன் விடாம ஏய் கஷ்டப்படாது ஜீவனை வீணடிக்காரா, இங்க சன்னதிக்கு போ ஆச்சாரியர் அவ திருவிடைய பிடிச்சி விடா, நான் உனக்கு ரட்சிக்கிறேன் பெருமாள் சொல்லி ஆச்சாரியால வரவேற்று கொடுத்து நமக்கு கீதை என்ற பிரபுஷத்தை கொடுத்து அதுல நல்ல விஷயங்களை சொல்லி திருமந்தம் பயன் கமசம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நமக்கு நல்வழிப்படுத்தலாம். அதுதான் இந்த இடத்துல போட்டு முஞ்சிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்துன்னு சொன்னேன் சுவாமி தேசிகன். இந்த பாசுரத்துல பெருமாள் இப்படி கொடுக்குறான். இன்னும் எப்படி காத்து ரட்சிச்சான் நம்மளை எல்லாம்னா, இன்னைக்கு பாசுரம் திருக்கோயில் பாசுரத்தை முதல் பாசுரத்துல இருக்கு. அந்த பாசுரம் சேர்க்கும் போது டக்குனோட பிளாஷ் அது. அதான் இந்த வரி இருக்கு யூக்கிள் யூக்கிளை பண்ணி நீங்க சொல்லாமன்னு தோணித்த. அதனால அந்த பாசுரத்தை விஜயாபம் பண்றேன். ஏன்னா இந்த பாசுரத்தை வாக்கியாலும் சொல்லி மாறாது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை என்ன சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன் அடியன். அவ்வளவுதான். அதான் சொன்ன மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமம் அன்னகமம் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிர் கண்வளர்ந்த ஈசந்தன்னை அப்படின்னு தலியன் தெரியும். இப்படி இரண்டாம் படுத்து கடைசி தசகத்தை முதல் பாசுரம் திருக்கோயிலூர் பாசுரத்தை வர ஏழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் கொஞ்சம் கூட ஒரு விட்டு கூட வெளில எங்கேயுமே இல்லை. எத்தனை கடல் சப்த கடல் பார்த்தோம் முன்னாடி ஒரு பாசுரத்துல பார்த்தோம். உப்பு கடல், தயிர் கடல், தேன் கடல், பால் கடல் எல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. கரும்பு சாறு கடல் பார்த்தோம், சுத்த தீர்த்த கடல்னு பார்த்தோம். எஞ்சாமல் எவ்வளோ மலை லோகத்துக்கு அத்தனை மலை எத்தனை லோகத்தையும் சேர்த்த பெருமாள் இத்து நோண்டு ஒரு சின்ன வஸ்துவாக பெருமாளை திருவயத்தை ஒற்றின்றதுதான் சப்தல எல்லா லோகங்களும் 16 லோகமும் எஞ்சாமல் வயிற்று அடக்கினான். அவ்வளோ பெரிய லோகத்தை சின்னது பண்ணி இப்ப நம்ம ஒரு மேக்சிமம் கிளாஸ் போட்டாக்கா இத்து நோண்டு தெரியுது, பெரிய கிளாஸ் போட்டா பெருசா தெரியுது இல்லையா. அப்படி பெருமாள் இந்த டெக்னாலஜி பெருமாள் பண்ணது. இப்ப சினிமாக்கார வச்சு ஷார்ட்டப் எடுக்கிறேன், மூஞ்சி மட்டும் காட்டுறேன், உதற மட்டும் காட்டுறேன், கண்ணை கண்ணில இருந்து அப்படியே ஹீரோ அதா மாதிரி டிராப்ஸ் காட்டுறாள். அதெல்லாம் பெருமாள் அப்பயே பண்ணிட்டார். அப்படி இந்த பெருமாள் சகலத்தையும் இத்தூண்டாக்கி ஆளின் மேலோன்னு போட்ட கலையன் என்னன்னா இத்தூண்டு ஆளினிலே பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே சொன்ன மாதிரி பெருமாள் ஆளினிலே சின்ன சிறு குழுவையாய் ஒரு குழந்தையாய் எல்லா உலகத்தையும் வயிற்றுல வச்சு வந்த யோகத்துல ஆழ்ந்தார் பெருமாள். அப்போ கலத்தை தவிர ஒண்ணும் கிடையாது, பெருமானும் ஆளுல கலோட தான் இருக்கு லோகத்துல எல்லா உலகம் பெருமாள் வயிற்றுல போயிட்டு பெருமாள் திருப்பி பெருமாள் திருப்பி சிருஷ்டி பண்ணணும் ஐயோ ரொம்ப நாளா படுத்துட்டு போட்டுருக்க ரொம்ப தூங்கிட்டேன் சரி ஒரு சின்ன ஒரு சித்து விளையாட்டை போடுவோம் சிருஷ்டி பண்ணுவோம் சொல்லிட்டு எப்படி என்ன விஷயத்த பெருமாள் திருவயத்தை விழுங்கினாரோ அந்த பிள்ளையத்தும் போது அது கொஞ்சம் கூட ஷேப்பு மாறாம திருப்பி அப்படியே கொடுத்தாரான் வெளியில. அப்பனா சர்வசக்தன்னு தெரிஞ்சிருக்கோமா இந்த பூலோகம் அப்படியே திரும்பி வரது பெருமாள் தான் அனுகிரகம் பண்றான். அத ஜீல ஒரு ஏப்ப விட்டு தானே எல்லாம் பஸ் மாயிட்டு இருக்கும் உள்ளேயே இல்லையா. அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணானா வலது பக்கமா படுத்துட்டாராம், வலது பக்கம் கை வச்சு படுத்துட்டாராம். இடது பக்கம் படுத்தாக்க நம்ம இப்ப ஆகாரம் உட்கொண்டு டாக்டர் என்ன சொல்றான்னா இடது பக்கம் கை வச்சு படுத்துக்கீங்க சார், தலை வந்து லெப்ட் ஃபோர் ஹெட் வந்து கீழே தலையில படணும். ஏன்னா லெப்ட் சைட்ல இருக்கும் போது தான் ஹார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பிளட் பம்பிங் ஜாஸ்தி இருக்கும், அதனால மூச்சு விடுறது கஷ்டப்படாம இருப்பான் அந்த இடத்துல. அதே டைத்துல வயிற்றுல போன ஆகாரமானது சீக்கிரம் ஜெரிமான் ஆகும். இப்ப பெருமாள் லெப்ட்ல பத்துன்னு பயிரேழு 14 லோகம் ஜெயிச்சு எல்லாம் வெளில போயிட்டு இருக்கோம் பெருமாள் வயிற்றுலேருந்து. பெருமாள் அப்படி உபகாரம் பண்றான் பாருங்கோ ரங்கநாதன் எப்படி பத்துன்னு இருக்க. குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. தெற்கு நோக்கி இருக்கிறன்னா பெருமாள் வலதுலையை வச்சுன்னு தெற்க பார்க்க முடியும் இல்லையா. இடதுக்கு வச்சு திருக்கு பார்க்க முடியும், வச்சிருந்தாருன்னா மொத்தம் காலையாட்டு இருக்கும். எவ்வளவு கிருப்ப பெருமாள் என்ன பிளான் பண்ற பாருங்க. அர்ச்சையில கூட நமக்கு அனுப்பிருக்கோம் இல்லையா. அப்போ முந்தவனின் ஒளி ஒழுகாதமை முந்திலாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து இந்த பகவத் அனுபவம் எப்படி கிடைச்சது. ஏ ஸ்ரீரங்க கஷேத்திரம் ஒன்னு இருக்குடா பெருமாளை போய் செவிச்சுக்குவான்னு ஆச்சாரியார் சொல்றான். தசாவதாசன்ல ஸ்ரீமதி ஐஷங்கர் இருக்க சமாசம் பண்டே ரங்கநாதன் சேவிச்சா அர்த்தக்கில்லையே வா கேட்கலாம். அப்பனா என்ன அர்த்தம் அந்த பெருமாளோட வசதி முருக வைகுண்டம் வசத்தின்னு காட்டுறா எல்லாம். இப்படி பெருமாள் நம்ம மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து நோற்றேன் பல்பிறவை குழந்தானத்தனையும் பிறந்தேன் இப்படி எல்லாத்தையும் பெருமாள் பண்ண வச்சு நமக்கு வந்து ஒரு நல்ல வஸ்துவை காட்டி கொடுக்குறானே. அப்போ பெருமாள் பண்றது பேர் உபகாரம் இல்லையோ. எம்பெருமான் செய்வதற்கு உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் நம்மளால பண்ண முடியுமா சுவாமின்னா பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு பண்ணா பெருமாள் சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பண்றான் பெருமாள் ஜீவாத்மா என்னன்னா அப்பா நீதான் சரண்டு கை கூப்பிட்டா அந்த அப்படியே நீர்பண்டமாய் பெருமாள் உருகி போயிடுறான்னு சொல்ற ஆச்சாரியால் நமக்கு அப்படின்னு ஏதோவா என்ன சொல்றது எதிவா ராவண சுவயம்னு சாதித்தார் ஸ்ரீமத் வால்மீகி. என்னன்னு கேட்டார் ஐயோ பிராட்டியை கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விபீஷன் ஆழ்வான் வந்து மேலே வரான் பெருமாள்கிட்ட வந்து சன்னாதி பண்றதுக்கு இவ்வளோ எல்லாரும் வந்து ஆஹாஹோ அடிச்சு தும்சம் பண்ணும் சொல்லி பெருமாள் சாதித்தார் ஸ்ரீமத் ராமன் சாதித்தார். என்னன்னா எதிவா ராவண சுவயம்னா சரி ராவணனே வந்தான் சார் அபயண்டா அப்படின்னு தரான். எந்த தெய்வம் பண்ணும் அது மாதிரி கம்ப எடுத்து கொண்டுதான் உடனே ஓடும். இல்ல ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், மன்னிப்பு கேட்டாலும் நான் ரட்சிக்கிறேன் அப்படி ஒரு அனுகிரகம் ராவணனுக்கு கொடுக்கிறேன் சொன்னார் ராமன். இப்ப ராவணன் வந்து லங்கைக்கு வந்து வீஷணாழ்வானம் வந்து பண்ணியாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணி கடற்கரை பண்ணி வச்சுட்டு நானும் அந்த லங்கை சண்டை முடியல. அப்ப எல்லாரும் கேட்டாலும் சரி ராவணன் வந்து திருப்பி பெருமாள் சரணாதி பண்ணிட்ட ரசித்தியை விட்டுறேன்னு சொன்னா அவனுக்கு எந்த ராஜ்யம் கொடுப்பீன்னு கேட்டா அயோத்தியை கொடுக்கலான்னு சொல்லிட்டாராம் பெருமாள். எந்த தெய்வ சுவாமி சொல்லும் என் ராஜ்யத்தை அவனுக்கு ராவணனுக்கு கொடுக்குறேன், என் பண்டாட்டத்துக்கு மோனை கொடுக்குறேன்னு சொன்ன எந்த பெருமாள் சொல்லுவார் இல்லையா? அப்ப பாருங்க எதிரிக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்றான் இல்லையா. அப்படின்னு ராவணன் பெருமாள் திருவடிக்கு அவன் ஸ்பரிச மன்னத்துக்கு உண்டான யோகிதை உள்ள வந்தான் சாமவேதி ராவணன். சங்கீதத்துல பெரிய நிபுணன் அவன், அவன் குல தர்மத்து பிரகாரம் மகா தர்மிஷ்டன் அவன். கெட்ட புத்தியான ஒரு க்ஷணம் அப்படி பிராட்டி மேல ஆசைப்பட்டுட்டான், அது வந்து அந்த இளைஞருடைய நாசத்துக்கே பெரிய கேடா வாய்ப்பு. அதனால இந்த அந்தமிலா பேரின்பம் பரோபகாரம் சொல்லும் போது நம்ம லைஃப் டைத்துக்கு இந்த பரோபகார பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு வரைக்கும் பெருமாள் பண்றது நமக்கு. அப்பப்ப நீங்களே லைஃப்ல திடீர்னு ஒரு விஷயம் காமியாத்தமா ஏதாவது உங்க லைஃப்ல பார்க்கும்போது சற்று ஒரு தோணும், ஓ இது பெருமாள் பண்ண அனுகிரகமா சேர்ந்தோம், அதுவும் பெருமாளுக்கு இந்த பாத்திரத்தை நீங்க அண்மையப்படுத்திக்கலாம். அந்த இடத்துல இது வேதாந்தமா இருந்தாலும் வேதாந்தத்தை சாமான்யமான அர்த்தத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். பகவத் விஷயத்த பகவத் பகவத் விஷயத்த வசதியான ஒரு வார்த்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் யாராவது சொல்ல முடியுமாங்க? 14 பேருக்கால என்னை ஏன் சொல்ல முடியுமா? ஏன் கேட்டாக்க பகவத் விஷயத்தை விட பெரிய வஸ்து லோகத்தை எங்கேயும் கிடையாது. பகவத் விஷயத்தை விட பெரிய வஸ்து எங்கேயும் கிடையாது. அதனால அதை விட இழப்பமான ஒரு வஸ்துவை காட்டி இப்படி பகவத் விஷயம் இருக்குன்னு சொல்றது தான் வந்து சம்பிரதாய ரீதியா இனி வரைக்கும் வந்துருக்கு. அதனாலே நம்ம லைஃப்லயே நிச்சயம் பார்க்கலாம் பெருமாள் எவ்வளவு அனுகிரகம் பண்ணான். ஆனால் இந்த பாசுரத்துல அந்தமிலா பாசுரத்தை நம்மாழ்வார் ஒரு அனுகிரகம் இல்லைன்னாக்கா நமக்கு நிச்சயமான மோட்சம் கிடையாது என்பதானது சுவாமி தேசம் ஸ்பஷ்டமாக சாக்கியது இந்த பாசுரத்துல நமக்கு. அப்புறம் நிறைய விஷயம் சாய்க்கிறார். அது வந்து கதி யாரு? நமக்கு எல்லாம் கதி நம்ம மித்தியம் நமக்கு வந்து திருவாரணத்துல இந்த பாசுரத்தை சேவிக்கிறோம். நின்னருளாங்கதி அன்றி மத்தந்தில்ல நெடுங்காலம் பிழகைத நிலகடிந்தேன் உன்னருளுக்கு இழுதாரளை கந்தேன் உன் தரணே தரணென்னும் துணிவு பூண்டேன் மன்னிருளான் என்றமக்கு தேர்த்து வானவரிடம் வாட்சி தர வரித்தேர் உன்னை இன்னருளால் இனியனக்கோர் வரவேற்றாமல் என்றுருவால் அடைக்கலங்கொள் என்னை நீயே என்பது இது சாரசங்கரக பாசுரம். அமிர்தாசோதன் எடுத்திருக்க சுவாமி தேசிகன் இது விஷயம் என்னன்னா அஞ்சு விதமான அங்கங்கள் சரணாகதிக்கு சொல்றான். இது ஃபுல்லா காலக்ஷேபத்துல கேட்க முடியும், அதுதான் ஒரு வரி சொல்லி உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறேன். இது எப்படின்னு கேட்டாக்கா அஞ்சு விதமானது ஒரு காற்பண்யன்னு ஒண்ணு, அது என்ன ஒன்ன தவிர வேற கதி யாரு எனக்கு யார் உலகத்துல இல்லை. அதுதான் நின்னருளான் கதி அன்றி மற்ற ஒன்று இல்லை, வேறு விஷயமானது என்னிடத்துல இல்லப்பா, நீ ஒண்ணுதான் எனக்கு கதி, அது பேர் காற்பண்யன்னு பேரு. ரெண்டாவது நெடுங்காலம் பிழை செய்தேன், அது பிராதிகூல்யம், பிராதிகூல்ய வர்த்தனம். எம்பெருமான விட்டு ரொம்ப காலமா நான் பிரிஞ்சிருக்கேன், ரொம்ப ஜென்மம் எடுத்தேன் எம்பெருமான விட்டு பிரிஞ்சிருக்கேன், புலந்தான் எத்தனையும் இறங்க இறந்தை தொழிந்தேன், அப்போ எனக்கு நலந்தான் ஒன்றுவிலேன் நல்லதோர் அறம் செய்துவிலேன். எந்த நல்ல விஷயமும் பெருமாளுக்கு எந்த திருவுள்ளத்தை ஒக்குமோ எதுவுமே நான் பண்ண சுவாமி, பெருமாள் கிட்ட வர்றதுக்கு கூட எனக்கு ஒரு ஹேத்து இல்லா வருது சுவாமி, அதெல்லாம் பெருமாளுக்கு ஆப்போசிட்டா இருக்க விஷயம் தானே. இந்த ஜீவனை பெருமாள் கிட்ட கொண்டு போறதுக்கு தடையா இருக்கு, எல்லாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்கு இல்லையா. அப்ப அது அது பேர் பிராதிகூல்யம்னு பேரு. பெருமாளுக்கு சகாயமா ஒரு புஷ்பத்தை கூட கொடுத்தவன் திருவடியில போடல, ஒரு துளசி மாலை கூட சாத்த, ஒரு பழத்தை கூட காட்டல, ஒரு அழுகின பழத்தை கூட காட்டல சுவாமி பெருமாள்கிட்ட ஈடுபாடு பாட்டும் போது. அப்படின்னா ஒரு பிராதிகூல்யம் நம்ம ஜீவனை பெருமாள்கிட்ட கொண்டு போறதுக்கும் பெருமாள் சமய ஜீவனுக்கு கலைக்கிறதுக்கும் அது ஒரு தடையா இருக்கு, அதை உடத்தி எறியினதுதான் பிராதிக்குள்ள வர்ஜனம்னு சாய்ச்சேன். அதாவது நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நான் தப்பே பண்ணிட்டு இருந்தேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன், அந்த தப்பு பண்ண நிலையே நான் கழிஞ்சேன் சொல்றதுதான் பிராதிக்குள்ள வர்ஜனம். அடுத்து சொல்ற உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன்னு சாய்ச்சேன். எம்பெருமானது எப்ப அனுகிரகம் பண்ணுவான் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியால்கிட்ட ஒரு பஞ்சசம்ஸ்காராதிகள் 12 பரதமர்ப்பணம் 12 உத்தரகிருத்தியம் சொல்லப்பட்டதை நம்ம இறுதி வரை பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியன்ன பெருமாள் சன்னதியில போய் ஒரு வழக்கேற்றி வைக்கிறது, ஒரு நல்ல பிரதட்சணம் பண்றது, பெருமாளை 10 பிரதட்சணம் பண்றது, பெருமாள் சன்னதியை சுத்தப்படுத்துறது, பெருமாளுக்கு புஷ்பம் கட்டி கொடுக்கறது, சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, வேதம் சொல்றது, திவ பிரபந்தம் சொல்றது, தீவிட்டு கைங்கரியம் பண்றது, சதவிளக்கு போடுறது, பெருமாளுக்கு வந்து இந்த குடகைங்கரியம் ஸ்ரீபாத கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் பெருமாள் அர்ச்சா விக்கிரகத்துக்கு நாம் பண்ணு விதமான நமக்கு அனுமதிக்கப்பட்ட கைங்கரியங்கள் எல்லாமே. இந்த பெருமாள் தொட முடியாது, அது சில பேருக்கு மட்டும்தான் பெருமாள் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். இதெல்லாம் சொன்னா பெருமாளுக்கு வந்து அவருடைய அருளுக்கு இதுதான் நினைவு உகந்தேன், அவர் அனுகிரகம் பண்ணதுக்கு போய் இந்த குழந்தை எனக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்றாண்டா, தனு மாசமா இருக்கு நித்தியம் குளியில குளிச்சுட்டு திருப்பா சொல்ல வரானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லி ஒரு பொங்கல் கொடுப்ப. அன்னைக்கு சாயங்காலம் பரப்பாடி பெருமாள் ஏழை பண்ண முடியாத பாக்கியத்தை கொடுப்பார், அன்னைக்கு உட்காந்து நாச்சியாத்திரி சேர்க்கறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுப்பார், அவன் மனதுக்கு ஒரு சந்துட்டி. இன்னைக்கு அத்தலாம் 5 மணிக்கு ஏனும் இன்னைக்கு அத்தியன வருஷத்தை பெருமாள்கிட்ட ஒரு மணி நேரம் பெருமாளுக்கு ஒரு வாசிக்க கங்கீரமான ஆண்டாள் திருப்பாவை சொல்றதுக்கு எனக்கு கிடைச்சதேப்பா, எனக்கு சந்தோஷம், இது பகவத் அனுகிரகம் இல்லாத கிடைக்காது. அப்போ உன் அருளுக்கு இனிதான் நிலை வந்தேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு உண்டா எந்த ஒரு ஸ்திதியில இருக்கோ அந்த ஸ்திதியில நான் இருக்கேன். அப்படின்னா சித்தியில இல்லாத எது அப்படின்னு பார்த்தாங்க, எப்படி ஏன் கிடைக்கல உனக்குன்னா, தனு மாசம் 8:30 வரைக்கும் தூங்குறது, ஆத்து பெருமானை படுத்தி போட்டு குளிக்காம காபி சாப்பிட்டுட்டும், இந்துலாம் படுத்திட்டு 10 மணிக்கு மேல குளிச்சுட்டும், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போறது. இல்லை தனு மாசத்துல நீ பண்ண கூட கைங்கிறது எதுவும் பண்ணலை, சாயந்தரமா பண்ற ஆபீஸ்ல வந்து கோயிலுக்கு போறியா, அதுவும் இல்லை. அப்போ பெருமானிடத்தை கிட்ட கூட நீ வரல, இல்ல அதை விட என்ன, இப்படிப்பட்ட பெருமாள் சந்தையில போய் கைங்கிரம் பண்ணி கூட பாகவதன் இருக்கானே, அவன் அந்த சன்னதியில போயிட்டு ஒரு சுவாமி கிட்ட போய் ஒரு பாகவத அபச்சாரப்பட்டான் அப்படின்னாக்கா பெருமாள் நிச்சயம் தண்டனை கொடுத்துருவார். அந்த அபச்சாரத்தை பண்ணக்கூடாது, கைங்கரியம் மட்டும்தான். இதே அந்த பாகவதாலுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணு, பெருமாளுக்கு பண்ண கைங்கரியத்தில் பாகவத கைங்கரியம் வசதி அப்படின்னு சொல்றது. பெருமாளுடைய பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, நீ எவ்வளவு பக்தி சந்தையோட பரம பாகவதனுக்கு எம்பெருமானுடைய தாகபோதருக்கு கைங்கரியம் பண்றியோ அதுதான் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இன்ஃபினிட்டி லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றான் பெரியவா நமக்கு. அதனால அவருடைய என் அருளுக்கு இதுதான் நிலை உகந்தேன்னா, பெருமாளுடைய கைங்கரியத்துக்கும் பெருமாளுக்கும் நான் என்னைக்குமே அனுகூலனா இருப்பேன் சொல்லதான் அனுகூலிய சங்கல்பம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்னன்னா விசுவாசம், இந்த தெய்வம் என்ன, இந்த தெய்வம் என்ன காப்பாத்துமா, காப்பாத்த நம்புறதுதான் மகாவிஸ்வாசம்னு அர்த்தம். அதே உன் சரணே சரணும் துணிவு போன்று நீ என்னை ரட்சிப்பே என்பது நான் நினைக்கிறேன், தைரியமா சொல்றேன், என் நிசுமன் என்ன விட மாட்டான், என் ஆச்சாரியன் தனன் தனியன் என்னை காப்பத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறது அந்த தனியின் மேல உள்ள மகாவிஸ்வாசம். என்னுடைய பெருமாள் தெய்வனாக என்னை என்னைக்கும் கைவிட்டதில்லைன்னு சொல்றது, என் தேவாதிராஜன் என்னை கைவிட மாட்டான், அவன் நடத்தி கொடுப்பான் அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், சுவாமி கோலப்பட உபணம் நல்லபடியா நடக்கும், குழந்தைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோட நம்பரா பாருங்கோ, இந்த ஜீவனை எம்பெருமா ரட்சிப்பான்னு நினைக்கிறான் பாருங்கோ, அதுதான் மகாவிஸ்வாசம்னு சொன்னான். சில பேர் பரணாசம் 12 ரூபா கொஞ்சோ நான் திடீர்னு போயிட்டேனாக்கா வைகுண்டத்து பெருமாள் கூட்டு போகணும் மாட்டோனும் எல்லாம் அவரெல்லாம் சொல்றா, போயிட்டு வந்து பார்த்தவா யாரும் கிடையாது, சொல்லிட்டு இருக்கா வைகுண்டம் வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கா, எங்க இருக்குன்னு தெரியல, நினப்புல போட்டா ஏதோ ரொம்ப தூரம் காட்டுறது சுவாமி, எங்கே தெரியல அப்படின்னு நினைச்சு. அப்போ நீ அத பெரிவா சொன்ன வாக்கறி வந்து சந்தேகப்படுற, நீ உன்னுடைய பரத்தை சமர்ப்பித்த போது அதுலேயும் உனக்கு சந்தேகம் இருக்கு, ஆச்சாரியர் வாக்குலையும் சந்தேகம் இருக்கு, கடைசியில் எங்க நிற்கும்னா பெருமாளை இல்லைன்ற இடத்த போய் நிற்கும் அது. அப்போ பெருமாள் உன்னை ரட்சிப்பான் என்பதற்கு அந்த எண்ணமே உன் மனசுல இல்லாம போறது, அது விசுவாசத்திலேருந்து 200% ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ எந்த ஸ்திதியிலையும் பெருமாள் என்னை கைவிட மாட்டால், அங்கு வெண்ணரகத்தழுந்தும் போது அஞ்சேல் என்ற அடியனை அங்கே வந்து தாங்கன்னு ஆழ்வா சொன்னாரே, நான் நடக்கத்துக்கு போகாத காத்து ரட்சிப்பான், நீ ரட்சிப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிற வார்த்தா பாருங்கோ, அது பேர் தான் மகாவிஸ்வாசம். இது வேணும் சரணாதிபான், 5 விதமான அங்கத்துல 1 விதமான அவன் அங்கம் இது. அடுத்து என்ன சொன்னார், மண் இருளான் என்று நிலை அமைக்கு தீர்த்து வானவரதம் வாட்சி தர வரித்தேன் உன்னை அப்படின்ற, வரிக்கிறதுதான் என்ன சுவாமி, வரிக்கிறதுதான் என்ன, இந்த வேலைக்கு நீதான் சரியான ஆள் அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறோம் நம்மளே. ஏன்னா என எந்த ஜீவாத்மாவை காத்து ரட்சிக்கும் பொறுப்பை உன்னிடத்தே கொண்டு வைக்கிறேன். அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தை வந்து கோத்ருத்ர வர்ணம்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல நான் சொல்லிருக்கலாம் சில உபன்யாசங்கள்ல வந்து கோத்ருத்ர வர்ணம் என்பதான பார்த்தா, ஏதோ ஒரு 100 கிலோ பவுன் கிறிஸ்டன் இருக்கும், திடீர்னு ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம், அந்த 100 கிலோ பவுன் அப்படியே கொண்டு பக்கத்தாத்துல மாமாட்ட கொடுத்தோம், சுவாமி நான் பத்ரிகாசிரம் போறேன், அங்கேருந்து கதைக்கு போய் எங்க அப்பாவுக்கு சாதம் பண்ண போறேன், வரத்துக்கு 10-15 நாள் ஆகும் சுவாமி, இந்த மூட்டைய அப்படியே பத்திரமா வச்சுக்கோம், உள்ள என்ன இருக்கு சொல்லல, சொன்ன அவர் எடுத்துட்டு போறேன், இவருக்கு பயம், உடனே என்ன பண்ணார், இந்த மூட்டையை தேவர் வந்து சேஃப்கார்டா வச்சுக்கோ, வச்சுட்டு நான் வந்த உடனே தேவர்கிட்ட வாங்கிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம். சரி, தீர்த்த யாத்திரை முடிச்சுன்னு வந்த உடனே இந்த சுவாமிகிட்ட போய் கேட்கற அடியே ஒரு வஸ்து கொடுத்தேன், மூட்டை கொடுத்து திருப்பி கொடுனா, அவர் கொடுத்துட்டார் திருப்பி நம்ம கூட கொடுத்துட்டார். அப்போ அந்த அந்த அந்த சொன்ன வஸ்துக்கு பாதுகாப்பாளதான் ஒரு செக்யூரிட்டியா யாரை நியமிக்கிறீங்கோ, பக்கத்தாத்துல கூட அந்த சுவாமியை நியமிக்கிறீங்க. அப்போ நம்ம கிட்ட என்ன வஸ்து இருக்கோ, ஜீவாத்மா இருக்கு. ஜீவாத்மாவை பெருமாள் என்ன ரட்சிப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த பரத்தை ஒப்படைப்பு தான் சரணாகதின்னு சொல்றான் இல்லையா. அப்போ இதை இந்த இந்த ஜீவனை ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளிடத்தை நாம் விட்டுறோம். அவன் பார்த்துப்பான், ஒரு சரணாதி பண்ணிட்டா பெருமாள் காத்து ரட்சிச்சிருவான். அது விசுவாசத்தோடு இருக்கிறதா நாலாவது சொன்ன பாயிண்ட், மகா விசுவாசம் சொன்னோம். இப்ப இந்த ஜீவனை ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளை ஒப்படைப்பதற்கு அதுக்கு பேர்தான் கோஸ்துத்திர வரணம். அப்ப இந்த பெருமாள் நம்ம காட்டுற மகாவிசுவாசத்துக்கு போசனமும், ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு கார்பண்ணத்தை காட்டினானே சுவாமி, நீ அருளாங்கதியில் நீதான் எனக்கு சரண் அப்படின்னு, சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டு சுவாமி 400,000 தேவைப்படுறதுன்னு ஓடி வந்து பாரு பணக்காரன் காலில் விழும்போது கவலைப்படாதப்பான்னு சொல்றான் பாருங்கோ, அவன் அவனுக்கு அப்ப பெருமாளா தெரியுது. அந்த மாதிரி பெருமாளுடைய பரத்தை ஒப்படைக்கிறோம், பெருமாளை நீ காத்து ரட்சி என்பதுதான் கார்பண்யம்னு சொன்னோம். பெருமாளுக்கு வந்து பெருமாளை விட்டு தள்ளி இருந்த நிலையை கழிந்து பெருமாளுக்கு அனுகூல்யமாக இருப்போம் சொன்னோம். அதுக்கடுத்தது விசுவாசத்தோடு இருந்தோம். அதுக்கடுத்து இந்த ஜீவன் ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளிடத்து ஒப்படைச்சோம். அவனே வரித்தோம், இந்த காக்கும் பொறுப்பை உன்னிடத்தே கொடுத்தம்பான்னு சொன்னோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆத்ம வரதாப்பம், இதுக்கு அப்புறம் தான் சரணாகதி பண்ணிக்கிறோம் நம்ம இல்லையா. ஆனா இது அஞ்சு இருந்தா சரணாகதி பண்ணிக்கணும். எந்த சீவெட்டுவாட்டி இது அஞ்சு இருக்கு, இது ஒண்ணு இருந்தா போறன்னு பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கான். நீ அருளான் கதி என்று மட்டும் சொல்லேன், ஏ நிசும்மா, ஏ கிருஷ்ணா, ஏ தேவாதிராஜா, ஏ தேவநாதா, நீதான் எனக்கு கதின் காலில் வந்து உடறாம் பாருங்கோ. எப்படி வந்து சோகம் தவிர்க்கும் துருதி பொருள் என்று சொல்லுகின்றோம், நாகாந்தனுக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டலன் மகனாகிய ஆவலை பேரிய ஓர் காகம் பிழைத்த கண் அழிவே செய்த காகுத்தன் ராமன் இருக்கானே, அவன் திருவடியில எங்கெங்கா ஓடிதான் பாவம் பிரம்மாசயனை தொடர்த்தது, நீதான் ரட்சிக்கிடும் அந்த காகம் வந்து விழுந்தது, பிராட்டிக்கு அபச்சாரப்பட்ட காகம் 2,00,000 அஞ்சு அங்கத்தை வச்சு நான் காகம் வந்து விழுந்தது, உயிர் பயத்து வந்து ராமா காப்பாத்து நின் நபயம் என்றழைப்பு அத்திரவேதன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளன்னு பெரியார் கவிஞர், சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை உலகின்ற அத்திரமே கொண்டு அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நீ அபயம் என்று அழைப்ப, பெருமாள் கொடுத்து ஒரு யோ தப்பு பண்ணிருக்கடா குழந்தை, உன்னை சிக்ஷிக்காம விட முடியாது, இருந்தாலும் உயிர் எடுக்குமாட்ட கவலைப்படாத ஒரு கண்ணை கீறி விட்டு அமைச்சிட்ட இல்லையா. அப்போ நீ நீ கதியை வந்து ஊந்து அந்த அந்த உயிரை கொல்லல பெருமாள், அவன் பண்ண அபச்சாரத்துக்கு ஒரு சின்ன சிக்ஷை அவ்வளவுதான். இப்போ வந்து நாலு பேஜ் ஹேண்ட் ரைட்டிங் புக்ல எழுதினுவான்னு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட வந்து ஒரு டீச்சர் சொல்றான்னா எழுதினு போனோம் அந்த குழந்தை இல்லையா, வெறும் நோட்டை கொண்டு கொடுத்து நான் கரெக்ஷன் இருக்கு, அவன் என்ன என்ன ஜீரோ மார்க் தானே போடுவா, பெஞ்சு வேலை ஏறினுன்னு சொல்லுவான். அந்த கதை தான் இந்த காகத்துக்கு நடந்து இப்ப ராமன் இடத்துல. அப்போ என்னன்னா நீயே கதின்னு வந்து விடுறான் பாருங்க, அது ஒண்ணு இருந்தா போன சரணாதி பண்ணிக்கிறது. இப்போ இப்ப ட்ரெண்ட் என்னன்னு சொன்னாக்கா, நீ ஒண்ணுமே வேணாம்பா வந்து நில்லுப்பா, பண்ண பெருமாட்ட நான் கொண்டு விட்டுறேன்னு நம்ம ஆச்சாரியார் தான் சொல்றான் இதுதான். அதனால இந்த விஷயத்தான் நம்ம நித்தம் திருவாரந்த பெருமாட்ட சொல்றோம், எப்படி அந்த தேக அவசானத்து போய் என்னை காப்பாற்று பெருமான், நியாச தசகம் இருக்கு இல்லையா சுவாமி, நியாச தசகம் சுவாமி சேர்த்து 10 ஸ்லோகம் எழுதிருக்கா இல்லையா, திருவாரந்த சொல்றோம் அதை, அந்த ஸ்லோகம் சொல்ல முடியல, இந்த 8 வரி பாத்திரத்தை சொன்னாலே போதும், நீ அருளான் கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், அந்த பெருமாளை அணுக்கு இனிதான நிலைன்னு போட்டு சுவாமி கேட்க, கெட்ட நிலை கிடையாது பெருமாள் நமக்கு வரான சக்கர கட்டி இல்லை பெருமாள் நமக்கு, ஆனால் இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூந்தேன், மண்ணிருளான் என்ற நிலை எமக்கு தீர்த்து கஷ்டப்பட்ட நிலையை தீர்த்து வானவர்தம் வாச்சு தர வரித்தேன் உன்னை பெருமாளே, இந்த ஜீவன் ரட்சிக்கும் ரட்சகனாக உன்னை நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன் அருளால் இனி எனக்கு ஒரு பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னையே என்று நாம நித்தியம் பெருமாள் திருவாரணத்து பாத்திரத்தை சொல்லி ஆகணும். அதாவது எதுவானாலும் சரணாகதி பண்ண நடந்தோம் சுவாமி, சஞ்சாரமும் சரணாகதி தான் நமக்கு, முடிக்கும் போது என்ன சொல்ற சாத்தி தியாகம் பண்ணும் போது அடுத்தல கிட்ட கிட்டா சொல்லி முடிச்சிருவா, அது முன்னாடி பகவத் பெருமாளுடைய பிரீத்திக்கோசம் இது பண்றேன், வேலை விகிதமா சொல்லியிருக்கு, என்னுடைய அனுஷ்டானம் சொல்லியிருக்கு, பிராமண கர்த்தகம் சொல்லியிருக்கு, இருந்தாலும் பெருமாள் உணர்வுடைய திருப்திக்காக நான் பண்றேன் பார்த்து சொல்லிதான் முடிக்கும் எல்லா கர்மம். அதுதான் சிஷ்டாச்சாரம், பெருமாள் வச்ச வழி. அதே மாதிரி இந்த ஜீவன் ரட்சிக்கும் பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்ன என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாதப்பா, என்னை கைவிட்டுற போறே பெருமாளே, நித்தியம் நித்தியம் பிரார்த்தனை பண்ணுவதுதான் நித்த கைங்கிறதுல போய் சேர்றது நமக்கு சொல்லிட்டு இந்த பாசத்தை பேசுக. நமக்கு சரணாகதியோட ஐந்து அங்கங்களை காட்ட, கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு, நிதியே திருநீர்மலை நித்தியில் அர்த்தத்தே, பதியே பரவில் தோழும் தொண்டர தமக்கு கரியே அப்படின்னு கலியன் சாய்த்த திருநீர்மலை பாசத்துல, உன்னை கண்டு கண்டு தொழிந்தேனே பாச திருநீர்மலை பாசத்துல முடியும். கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு, நிதியே அப்படிங்கிற எவ்வளவு மாதிரி ஒரு கட்டுப்பிடிச்சுமே கிடையாது. நிதினா என்னத்தம், ரிசர்வ் பேங்க்ல இருக்க அத்தனை 2000 நோட்டா இல்ல, நிதியை லோகத்துக்கு நிதி இவன், சகல ஐஸ்வர்யம் குபேரனுக்கு அதிபதி இவன், இந்திரனுக்கு அதிபதி இவன், நிதியே திருநீர்மலை நித்தியில் அர்த்தத்தையே, கதியே பரவி தொடும் தொண்டர தமக்கு, தொண்டர் தமக்கு கதியேன்னு சொன்னார். நீதான் கதி, பின்னந்தரெல்லாம் கதின்னு சொன்னாரு. இத திரு கலியை அங்க காட்சிருக்க அந்த இடத்துல அந்த கதியை எடுத்து சுவாமி நமக்கு காட்டுற. ஏன்னா பெரியவாள்லாம் திருவாரந்த தெரிஞ்சா சுவாமி வச்சிருக்கா, அவளுக்கெல்லாம் சகல சாத்தமும் தெரியாட்டம் கூட அவன் சொன்னதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அனுப்புறது தான் எப்பயுமே இந்த பாசனத்துக்கு அர்த்தம். அடுத்தது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். கைங்கரியத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு ரெண்டு பாகவத்தால் இருக்கா, இந்த பாகவத்தில் இவனை கண்ட பிடிக்காது, அந்த பாகவத்து அவனை கண்ட பிடிக்காது. ஆனா ரெண்டு பேரும் பெரும் பரமக்கள் பெருமாட்டேன். அவன் என்ன பண்றது, நான் பண்றேன் கொடை எப்படி போறான், நம்ம ஜாலராவே கொடுக்கல, நான் கொடுக்கலாம் கொடை தூக்கி கொடுக்குறான் பாருங்க, அவன் சுவாமி தண்ட சுவாமி அப்படின்னு சீமி சீமி ரெண்டு பேரும் கஷ்டம் சண்டைப்பட்டு இருப்பான். ஆனா பெருமாள் விட்டு தர மாட்டான், ஓடுவான் கைங்க ரெண்டு பேரும் ஓடுவான். ஆனா ஓடும்போது ரெண்டு பேரும் இவனுக்கு அவனுக்கு ஆகாது, நான் என்ன பெருமாள் இருப்பேன், நான் என்ன பஞ்சா சொல்றேன், நான் சூப்பரா பாத்திரம் சேவிக்கிறேன், இப்படி கொண்டு ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும். ஆனா பெருமாள் இதெல்லாம் கைங்கிறதுல காட்டக்கூடாது, விரோதி பரிகாரம்னு ஒரு விஷயம் சாச்சார். பரவும் அலைகள் எல்லாம் பதம் சேர்ந்தோன்ற நின்ற விடான், இரவன் இரவையன் காலத்து அழைத்த எழில் படையோன், அறவும் கருடனும் அன்புடனேந்தும் அடியிரண்டும் தரையந்தவ கருடால் தளரா மனம் தந்தனமே அப்படின்னு. பறவை சென்ற மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்து ஒன்ற நின்ற விடா. பெருமாளுடைய வேத சிரசா இருப்பது யாரு, பெருமாள் திருவடின்னு சொன்னான். வேதத்துக்கெல்லாம் சிக்கரமா இருப்பது பெருமாள் திருவடி, வேதங்கள்லாம் பெருமாளை தெரிந்திருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு கைங்கிரம் யார் பண்ணா, பெரிய திருவடியான கருத்மான் வைணுதேயன் பண்ற. சென்றாகுடையாம் இருந்தால் சிங்காசனமாம், எந்தால் மரபடியாம் நீழ்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார் கரவு என்ற 1000 தலையுண்டதான ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கிரம் பண்றது. பாக்கடல் யோகனித்திர திருப்பாக்கடல் அவர் மேலதான் பெருமாள் பட்டிருக்கார். நாகபதிகத்தான் பெருமாள் வைகுண்டத்துல கதையை வச்சு உட்காந்துருக்கார். ஸ்ரீரங்கத்தை நாகமேல் நாகத்தனை குடந்தை, நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரந்தில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் 6 இடத்துல பெருமாள் சர்பத்துல பட்டிருக்கார். ஒரு பாகத்தை அழகா சொல்ல திருமணம் செய்யறார் நான்முகன் திருவந்தாதுல. இப்படி பெருமாள் பட்டிருக்கான். பெருமாளுக்கு வந்து கஜேந்திர மோட்சத்தை கருடன் மேல ஏறி வந்து கஜேந்திர மோட்சத்தை கொடுக்கிற பெருமாள், வேற எங்கு சொல்வதா இருந்தாலும் பெருமாள் வந்து கருடன் மேல ஏறி வேகமா போற வேகப்பறவைன்னு பேர் கருடனுக்கு, அவன் பேர்ல போறார். இப்படி அதிசேட்டும் பெருமாளை கைங்கரியம் பண்றா, பெருத்மானும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற. ஆனா ரெண்டு பேருக்கு ஆகாது, கருடனு கண்டா பாம்புக்கு ஆகாது, பாம்பு கண்டா கருடனுக்கு ஆகாது இல்லையா. பெருமாள் சொன்ன பகவத் கைங்கரியத்துல இது மாதிரி விரோதி தன்மை கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாள் பாய்க்கிற. அதுதான் சேராத சேர்க்கைன்னு பேரு, சேராத சேர்க்கைன்னு பேரு. எப்படி சொல்லலாம் புரிய வைக்கணும்னு வச்சுக்கல, ஸ்ரீவாதம் பண்றோம், 8 மூலம் இருக்கு, முன்மூலம் இழப்பண்ணா அவர் கொஞ்சம் முடியாம இருக்கார். அப்ப நான் போய் அவர் கூட அசிஸ்டன்ட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த சுவாமி பிடிக்காது, அந்த சுவாமிக்கு என்ன பிடிக்காது, ஆனா அவர் ஹெல்ப்புக்கு நான் போறேன், எதை உத்தேசிச்சு போறேன், அந்த பெருமாளை முடியாம தோல்லது கீழே விட்டுற போறேன், பெருமாள் கீழே வந்துட போற சம்பரோஷம் பண்ணுமே, இந்த அவதாரம் ஆனாமே, நம்ம ஹெல்ப்புக்கு போகணும் போகும்போது சேராத ரெண்டு துருவமானது சேர்ந்து பெருமாளை கைங்கரியம் பண்ற அந்த இடத்துல, இதுதான் சேரா சக்தின்னு சொல்றது. இல்ல புரிஞ்சுட்டா, சேராத சக்தினா என்ன அர்த்தம், அதுதான் அர்த்தம். இப்போ பட்டாச்சாரியர் கோயில்ல அந்த பட்டரை வந்து புஷ்பம் கொண்டு வரவங்க பிடிக்காது, இருந்தாலும் புஷ்பம் கொடுக்க வேண்டிய இவன் கடமை, அந்த புஷ்பத்து வாங்கி பெருமாள் சாத்துறது பட்டர் கடமை, ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் புஷ்பம் கொடுக்க பெருமாள்கிட்ட பட்டர் சாத்துறாரு. சேராத சக்தி இருந்து பெருமாளுக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்றாவா இல்லையா, அதுதான் விரோதி பரிகாரம், விரோதமா இருக்க ஒரு பரிகாரம் பகவத் எங்கிட்ட கிடைக்கிறது சுவாமி தேசியம் சாட்சி அந்த இடத்துல. இது என்னன்னா, திருவேந்திபுரம் மகாத்மத்தை அடியனுடைய ஊர் மகாத்மத்துல சலபுராணத்துல ஒரு விஷயம் இருக்கு. பெருமாள் தேவாசுரத்துல இருந்து இறங்கி வந்தார் பூமிக்கு, பூலோகத்துக்கு. அப்ப பெருமாள் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டாரான். ஆதிசேஷன் கேட்டிருக்காரு, தீர்த்தம் கருடனுக்கு போது திருடாக தீர்த்தம் வேணும் கண்டோம், எங்கேயோ மலை போயிட்டு ஏதோ ரிஷி தபஸ் பண்ணிருந்தார், ரிஷி கமண்டத்தை பெரும் அதை திருடார உருட்டி அதுல தீர்த்தம் மூக்கால ஈட்டுலே வந்த அதுதான் திருட நதியில் இன்னைக்கு இருக்கு புண்ணிய நதி, ஆழ்வார் முக்கலா சாஸ்திர நதி, தேசிய முக்கலா சாஸ்திர பண்ண நதி. கொஞ்சம் லேட் ஆயிட்டு தீர்த்தம் வரத்துக்கு, உடனே பெருமாள் ரொம்ப தாகம் தாங்கலப்ப ஆதிசேஷம் ஏதாவது உபாயம் பண்ண அப்படி பெருமாள் கேட்ட உடனே ஆதிசேஷன் வாழால பூமி அடிச்சாரா ஒரு அடி பொண்ணு, பூமி படம் தீர்த்தம் வந்துதான் பெருமாள் சீர்திண்டாராத்த, அது ஆதிசேஷ தீர்த்தம்னு சன்னதி உள்ள இன்னைக்கு இருக்கு. இப்ப கருடன் வேகமா வந்துட்டு தீர்த்த கொண்டு வந்துட்டு அப்படியே இல்லப்பா, ஆதிசேஷன் சாப்பிட்டா ரெண்டு பேருக்கு பணம் வந்துடும். பெருமாள் பார்த்த ரெண்டு பேரும் சேர்த்து சேராத சேர்க்கையை சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ண அப்படின்னாக்கா, சரி கருடனே நீ கொண்டு வந்தியோனோ உன் தீர்த்தம் மொத்தம் என்னுடைய திரு அபிஷேகத்துக்கு உண்டு, என் திருமஞ்சம் போது உன் தீர்த்தம் நான் உபயோகப்படுத்துறேன், ஆதிசேஷா நித்திய தலையைக்கு உன் தீர்த்தம் நான் வச்சுக்கிறேன் சொல்லி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினார். இப்போ ஆதிசேஷனா சேஷங்கிறது திருவேந்திபுரத்துல சன்னிதி வாசல்ல இருக்கு, பெருமாள் சன்னதி எதிர்க்கு கருடன் சன்னதி இருக்கு, எல்லா ஊர்லயும் பெருமாள் சன்னதி கருடன் கை கூப்பிட்டு போய் பெருமாளை பார்த்து திருவேந்திபுரத்துல மட்டும் கையை கட்டிட்டு போற அந்த பிம்பத்துல கையை கட்டிட்டு போற பெருமாள் சன்னதி கட்டுப்பட்டவரா காமிக்கிறார் அந்த இடத்துல. அதனால ரெண்டு விரோதி சர்வம் அந்த ஆனந்த கருத்மானுக்கு விரோதி, கர்ப்பம் கருத்மான் சர்வத்துக்கு விரோதி, ரெண்டு பேரும் பெருமாள் அடக்கி ஆண்டு என்னப்பா சண்டை போற ரெண்டு பேரும் கைங்கறி மன்றம் தானே ஐயா, பாயம் ஒண்ணு கைகிரி மண்டு போ பெருமாள் சொல்றதுதான் விரோதி பரிகாரம் அந்த அதுதான் சொன்ன சுவாமி தேசிகன், பரவும் மலைகளெல்லாம் பதம் சேர்ந்து ஒன்றணிந்தவிரான் இரவந்து இரவியின் காலத்து அழைத்து எழில் படையோன்னு, ராத்திரியில போய் சூரியனை காட்டினான் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல, சரியா சூரியன் இருக்கு அது திடீர்னு ராத்திரி வந்துடுத்து சுவாமி, அந்த ராத்திரி இருந்தா திடீர் சூரியன் வந்துடுத்து, அது எதை எப்படி பண்ண சக்கரத்தால பண்ணிட்டு சூரியன் இருக்கா சூரியனுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டான் பெருமாள், யோ நான் வச்ச அழியா நீ சுத்தி வரணும் சுத்தி வரணும்னு நான் பெரு கிருஷ்ணன் சொன்னான், உன்னை எப்படியா நான் மாத்த முடியும் பெருமாள் நியமிச்சார், சக்கரத்தாழ் வேற சூரியத்தை மறைச்சிட்டார், மறைச்ச உடனே இருட்டா போட்டு ஜெயத்ரவதம் பாரத யுத்தம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே, ஜெயத்ரவதம் கொள்ளத்துக்கு கொள்ளலாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொள்ளனா நான் அக்னி பிரவேசம் பண்ண அர்ஜுன வந்து சபதம் பண்ணிட்டான், பார்த்தா 5 மணி 4 மணி ஆயிட்டு இனிமே நான் போர் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கௌரவ கூட்டம் ஜெயத்ரவதம் ஒழிச்சு வச்சு குளிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே பெருமாள் பார்த்தார் கற்று சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சார், இருட்டி போச்சு, அர்ஜுனன் கதை முடிஞ்சது அவனே செத்து போட்டு வந்த எல்லாம் பார்த்துட்டு போச்சு, ஜெயத்ரத குதிச்சுட்டு வெளில வந்துட்டான், எல்லாம் போகாத போகாத ஏதோ மாயம் நடக்கிறது போகாத போக நாழிகை என்ன இருக்குடா போகாதுடா அப்படின்னா, இல்ல இல்ல அர்ஜுனன் அவன் செத்து அவன் உடன் கட்ட ஏறத நான் பார்க்கணும், அவன் சதையில ஏறதை நான் பார்க்கணும், ஓடி வந்தான் ஜெயத்ரன் பெருமாள் டக்குன்னு சக்கரத்தை வர வெளில வர சொன்னார், சூரியன் அடிச்சு அர்ஜுனா பானத்தை போடுறான் ஒரே அம்பு நேரம் அடிச்சு தூக்கின்னு போய் அவன் அப்பா கையிலே வந்து ரெண்டு பேரும் பஸ்போம். அப்போ இரவந்து இரவியின் காலத்து அழைத்த எழுது படையணும்னா ராத்திரிய பகலாக்குறான் பெருமாள், பகல ராத்திரி ஆக்குறான், பாம்ப வந்து சேகமாக்குறான் யாருக்கு கருடனுக்கு, கருடனை பாம்புக்கு சேகமாக்குறான் சுவாமி, இதான் விரோதி பரிகாரம், சேராது இரு துறவங்களை சேர்த்து அந்த கைங்கரத்தை நாம் சீகரிப்பதுதான் விரோதி பரிகாரத்தை சொன்ன பாசுரத்துல அந்த அந்த பருவமறைகள் பாசுரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்க அந்த இடத்துல. அதனால இன்னைக்கு இந்த ரெண்டு பாசனம் மட்டும்தான் நமக்கு, மூணு பாசனமா ரெண்டு பாசனம் தான் பிராப்தமாச்சு, விஷயம் நிறைய இருக்கு சுவாமி வேகமா சொல்ல முடியல, ஏன்னா உற்றுப்பான ஏதோ சுவாமி வாத்தியாரத்தோ ரெண்டு வரி சொல்றேன்றது அந்த ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர, இது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாதான் அந்த வரியினோட தாத்பரியமான அர்த்தங்களும் அந்த வயிறுக்கு அந்த வரிக்கு உயிர் கொடுக்க முடியும் நம்ம, அந்த எவ்வளவு உயிர் பெரிய பெருசான உயிர் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தேசிகனுடைய தேசிய கிரந்தத்துல மட்டும் சுவாமி அண்ணன் ஞாபகத்துக்கு ஒவ்வொரு கமா புஷ்பாக்கும் அர்த்தம் உண்டு, ஒரு கமா போட்டாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம், ஒரு புஷ்பா பெற்றா அது 1000 அர்த்தம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்த ஒவ்வொருத்தையும் அப்படின்னு காலட்சி வாச்சாரம் அதுதான் சொல்லுவா, தேசிகன்னா சாதாரண நினைச்சிடாதீங்கோ என்னமோ இருக்க நினைச்சிடாதீங்கோ ஏதோ எழுதிட்டு போட்டேன்னு பாதுகாசகத்தை எடுத்தா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கும்போது அழுக வருது அப்படி இப்படி, எப்படிதான் இந்த பாதுகை தேசியம் கொண்டாடு, ராமனோட வசத்தின்னு சொல்ல ரங்கனோட வசத்தின்னு சொல்ற பாதுகாசாசனம் வந்து காலட்சேபம் பண்ணுவா ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கோஷத்துல இருக்கா, ஆனா அவள் அதை அனுபவிச்சிருப்பா, ஆனா அது புனகா புனகா படிக்கும் போது சரி ஒரு தர இந்த வியாக்கியான வாசிச்சல்னா லைஃப் டேத்துக்கு நீங்க நித்தியம் பாராட்டா அந்த பாதுகாசத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளவு ரசமான விஷயம் இருக்கு பாதுகாசத்துல சொல்ற, இன்னைக்கு ஒரு ஒரு சஞ்சார பத்திரிகை வாசிச்சேன், அகலிகை சாபம் யாரால் நடந்ததுன்னு ஒரு கேஷன் கொஸ்டின் கேட்கிறேன் சுவாமி தேசிகன், ராமனால் நடந்ததா இல்லன்னு, வால்மீகி என்ன அவன் திருவடி தானே தூளி வந்து உழுந்தது அந்த கல்லு மேல. அதனால கௌதமருடைய தர்மபத்தினியான அகலிகை வந்து கல்லார்ந்து பெண்ணா மாறிட்டான் சொன்னார். அது இல்லைன்னு தேசிய பாதுகாசம் என்னன்னு கேட்டா, பாதுகையில இருந்து தூசி போய் விழுந்துதான் அது மேல. அதனால ராமன் திருவிழியில பாதுகாசத்தை சாகிற சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல. இந்த இதெல்லாம் ரசமான விஷயம், கிரந்தத்தை உள்ள நம்ம பிரவேசம் பண்ணும் போது தான் முடியும். இந்த பாதகத்துல இப்போ அது என்று சொல்லவே இந்த பாதகத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா? வியாக்கியானம் படிச்சா ரசம் புரியாது. இன்னொத்த சொல்லும் போது, அது சொல்லும் போது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களான எக்ஸாம்பிள சொல்லி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, லைஃப் டேத்துக்கு மறக்காது. இந்த பாதகம் வந்தோன்னு ஆடியன் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்து வரும். அப்படிதான் உபன்யாசம் பண்ணணும். அந்த வழிதான் பெரியவா கடைபிடிச்சிருக்கான் நமக்கு. அப்போ அந்த பாதுகாசாசுரம் அப்படி ஒரு கிரந்தம், அதே மாதிரி தேசிய கிரந்தம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு கிரந்தம் போயிட்டே இருக்கு சுவாமி. அப்படின்னா அது அது தேசிய என்ன சொல்றது, அது எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது நம்ம தேசத்துக்கு? ஒரு ஒரு புரியாத புதிர் தேசிய நண்பவர் அவருடைய ஞானத்துக்கு இப்படிதான் இருக்கும் சொல்ல முடியாது. எப்படியும் மாற்றக்கூடிய அந்த தேசிகன் சொன்னார், தூது போனேப்பா, தூது போய் யுத்தம் பண்ணணும், நீ கீதை சொல்லும் போதே பாதுகா போட்டுங்க, அதனால கீதை கிடைச்சது எனக்கு. சரி, சுவாமணனாய் போகும்போது பாதுகா சாத்தியிருந்த, அதனால ரெண்டு அடி ரெண்டு ரெண்டு ரெண்டு திருவடியில எல்லா லோகத்திலிருந்து ஒன்று நான் கண்டு இந்திரனை சந்தோஷப்படுத்தினேன், பலி சக்கரவர்த்தி போல தோமிச்சிட்ட. சரி, சஞ்சாரம் போறேன்னு பாதுகையை போட்டிருப்போன, 14 வருஷம் பாதுகாராஜ்யம் பாக்கியமாச்சு. நீ பாதுகையே போடாம கிளம்பியிருந்தா அயோத்தியில இருந்து, இந்த பாதுகாச கஷ்டம்னு ஒரு சீனே இல்ல, 14 வருஷம் பாதுகாராஜ்யம் ஒரு சீனே ராமாயணம் தெரிஞ்சிருக்காது இல்லையா? இருந்திருக்காது. இன்னொன்னு சொன்னார் சுவாமி தேசியன் பாதுகாசத்துல, பாதுகாசத்தை போயிட்டு நினைக்குவான தேசியனுடைய பெருமை பேசணும். அதனாலதான் இந்த விஷயத்தை இப்ப எடுத்து ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னைக்கு உபன்யாசம் முடிஞ்சிட்டு இருந்தாலும் இது சொன்னா நல்லா இன்னொன்னு டாப்பா வரும். என்னன்னு கேட்டாக்கா, பெருமாளை கொண்டு பாதுகை கொடுத்துட்டு போயிட்டார், ஆனா உன்னுடைய சக்தியாலே பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானியும் இல்லாதல் பெருமாள் வந்து அந்த திரும்பி வந்து ராவண சங்காரம் திரும்பி வந்து பரதன்டேந்து உன்னை பாதுகைய திரும்பி எடுத்துக்கிற வரைக்கும் பெருமாள் திருவடிக்கு ஒண்ணுமே ஆகாத தன் சக்தியாலே காப்பாத்திரலாம் பாதுகாதே. அப்படின்னா ராமனை விட சர்வசித்தன் சொல்லப்பட்டதா, ராமனை விட பாதுகாதேவி ராமனை காப்பாத்தணும்னு எண்ணத்தோட கைங்கறி புத்தியாரு. அப்ப அவருடைய பெருமை தானே வசத்தையும் கேட்கிறார் தேசிகன். இதெல்லாம் எப்படி நம்மளால யோசிக்க முடியுதா பாருங்க, முடியாது இல்லையா? நம்மளால நிச்சயம் முடியாது. அப்ப பார்த்தானா பெருமாள் வந்து திரும்பி பாதுகையை சேர்த்துக்கிறார். சொல்லும்போது எப்படியே மயில் பூசுறது, பெருமாள் வந்து பரதன்ட்ட வந்து பரதன் சமைப்புறான்னா ரொம்ப சந்தோஷம், அண்ணா வந்துட்டீங்க திரும்பி சேவிச்சு சேர்க்கிறான் பாதுகைய. சேவிக்கும் போது அவன் கையோட தாமர புஷ்பம் போல இருக்கான் பெருமாள்கிட்ட வந்து, அப்படி தாமர மாதிரி வந்து பாதுகாதை வரானா பெருமாள் பார்த்தாரான். அதுதா ஏ என்ன இவ பட்டண கட்சி இப்போ அப்படின்னா, சீத பக்கத்தா இருக்கா பாதிக்க பார்த்து பெருமாள் சொல்ற, இவ பட்டண கட்சின்னு பாதிக்க பார்த்து சொல்ற. என்னன்னு கேட்டாக்க, நான் இல்லாத போது நான் எப்படி ராஜ்யம் பண்ணணும், அதை விட பன்மடங்காக பரிமளிக்க இந்த பாதுகாதை ராஜ்யம் பண்ணவள். இருந்தாலும் அவர் ராணி ஆச்ச, ராணி வேலை எப்படியா நான் கலை வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாதுகையினுடைய விரல் தான், பெருமாளின் திருவடி விரல் தான் அந்த பாதுகை ரொம்ப ஹிம்சை பண்ணா மெதுவா பாதுகை போட்டாரு ராமன். அப்போ பாதுகையை போட்டு பாரு, நம்ம இருக்கட்டும் தேசியம் சொல்ல பாதுகாசு புரியணும், அந்த ராமனே பாதுகையை ரொம்ப பக்தியா பார்த்துருக்கான் சுவாமி. இந்த அவன் திருவடி தான் இருந்தாலும் பெருமாள் புனகா அதை சுவீகரிச்சிருக்கும் போது, அவள் அவள் ராணி, அயோத்தியோட ராணி, திருப்பி ராம பட்டாபிஷேகம் ஆகும்போது தான் ராமன் ராஜா வாரர். அது பரியந்த ராமனுடைய அந்த ஒரு சனத்து பட்டாபிஷேகம் ஒரு சனத்து பரியந்தம் பார்த்தாக்கா வசிஷ்டரோட அந்த அவருடைய அழகு கீழே இந்த இவள் தான் ராணியா இருக்காங்க, ராஜாத்தியானால் இவள் தான் இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சுவாமி தேசியம் எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. என்னப்பா நம்ம நினைச்சிருக்கோம், திரு ஆமா ரங்க பாதுகை இருக்கு, ஆமா ஆமா 1000 ஸ்லோகம் இருக்கு, ஆமா எல்லா சம்ஸ்கிருதம் எழுதிட்டார், யாருக்கு புரியாம எழுதிட்டேன்ல, புரிய வச்சிருக்கா நம்ம ஆச்சாரியார். அதை நம்ம மனசு வந்து படிக்கும் போது நமக்கு தெரியும். இந்த தேசிய பகவான் 38 ஸ்லோகம் தான் அமுஜா சுவாமி புல் ரகசிய கிரந்தம் எல்லாமே. இப்ப பாருங்க, அந்தமிலா பேரின்பத்துக்கு நேர்த்தி நான் 50 நிமிஷம் சொல்லியிருக்கேன், இனி ஒரு பதத்துக்கு இவ்வளவு பார்த்தோம் ஆழ்வார் சொல்றதுக்கு அதனுடைய உட்கருத்து தான் தேசியன் வந்து ஒருவர் இங்க சொன்னேன் சொல்லும் போது அந்த ஒரு வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு. ஆ போய் எனக்கு இத்தினுண்டு ஞானம் மாமி கொஞ்சம் ஏதோ 30 வருஷம் படிச்சுட்டு இத்தினுண்டு தெரிஞ்சிருந்தேன், எனக்கு காலேஸ்வரன் நாச்சால எத்தனை வருஷம் படிச்சிருப்பா பாருங்க, அவன் இன்னும் எவ்வளவு சொல்லுவா பாருங்க. அப்ப இந்த கிரந்தத்தோடைய ஆளுமை தன்மையும் அர்த்த புஷ்டியும் இன்னும் மேல வளர்ந்துட்டே போகுமே தவிர என்றைக்குமே தேசிய கிரந்தத்துக்கு மதிப்பு என்பது குறையாதுன்னு சொல்லி உபன்யாசம் முடிக்கிறேன். கவிதா ஆர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.